தண்ணி கருத்திருச்சு, இன்னு தவள சத்தம் கெட்டிருச்சு. Thank you. மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, உங்களை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணு அதே. வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாம். வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா, கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா. ஏமா ஏமா ஏமா ஏமா ஏமா ஏமா அதில் நான் சக்கரவர்த்தி எடா. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத் தமரரும் அடிப்பே. பாவையன் பதம் காணோ நாணமா, பாவையன் பதம் காணோ நாணமா, உந்தன் பாட்டுக்கு நாட வேண்டாமா, உந்தன் பாட்டுக்கு நாட வேண்டாமா. தக தக தக தக தன ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக தக தக தக தக தன ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. பாட்டு எப்படி இப்படி பாட்டு? சாமி பாட்டு மேடம். Thank you. சோகி கச்சடி கை காட்சி கரகாரம் புருஷன் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். பெண் இருக்கு வட்டம் இடும் பாட்டிருக்கும் இன்றி துன்பமில்லை. கட்டுப்பாடுகள் விட்டு போச்சு கனவில் தினசரி வன்மத காட்சி ஆப்பிள் படுத்து அடை கொடுக்க அருகில் வருவதே என்னை விளங்க முழுபடி நடுக்கொடுக்கோ கோபம் இருவரும் இடத்தில் அப்பாடும் தலைமை வருகிற முப்பாள்கள் காமதேவனின் சாராயம் உணவம் தப்பு செக்ஸில்லா காதல் தப்பு உடலை கடந்து உயிரை தெரிந்து வளரும் காதல் அணிவது ஏது திக்கத்தி திக்க பேசிக் கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு இரவு பகலை மறந்திரு உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டடக பெண்ணிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கும் இன்று துன்பமில்லை. I'm not afraid to die. அடிராக்கமா கொத்தோடு முத்து தரவோ. புத்து தளறியா என்ன தொட்டு கொள்ளறியா நான் ஜொலி ஜொலிக்கிற நக கடதாமா சுட்டு தள்ளுபட்டி சுட்டு தள்ளுபட்டி நீ எங்கிட்டிருந்து அவளை விரிச்சா ஓ ரசிக்கும் சீமானே சீமானே சீமானே வயசு பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அதுக்கு கால சுகவாசம் அழகி போது எப்போது முப்போது தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் Yeah. வகை வாழ்வில் ஒரு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. சொல்லுறத கேளு, பொண்ணுங்க எல்லாமே குட்டி விடும் கேளு. Sydney, Tokyo, முத்தம் ஒன்று தந்தாலடி நானும் வைரமுத்தே. ஊருக்குள்ள கேட்டு பாரு, நாங்க கொஞ்சம் கேட்டேன்.

ஓரிர வாழைகள் தாங்கும் தேவதை போல மேவிட நீ வரை நாளும் மனம் எங்கும் இன்பமே உந்தன் பேர் பின்னையோ வச்சிக்க பண்ணிச்சுக்குள்ள ஏ சத்தியமா சத்தியமா ஒண்ணும் இல்ல with you van hip hop and tumble dub on good are you ready to go on with the show tumble daisy let me hear you holla ho ho ho ho ho ho ho in the house for you people your very own sizzle தடுக்க வாடி கொஞ்சம் செத்தணைக்க மானே மாங்குயிலே மானே மாங்குயிலே அடி நானே ஆண் குயில் திருப்பி வந்தேன் மீண்டும் நீ நேரில் வந்து நின்றாய் என் நெஞ்சை கொண்டு தின்றாய் எனக்கு உன்னை நினைவில்லையே ¡Suscríbete!